Again, I want to read the same two verses from Hebrews chapter 3. எபிரேயர் மூன்றிலிருந்து திரும்பவுமாக ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். Hebrews chapter 3 verse 12 and 13. எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் 12 13 வசனங்கள். Take care, brethren, that there not be in any one of you an evil, unbelieving heart that falls away from the living God, but encourage one another day after day, as long as it is called today, so that none of you will be hardened by the deceitfulness of sin. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். You know, it says in verse 12, an evil, unbelieving heart that falls away from the living God. 12th வசனத்திலே சொல்லப்பட்டபடி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். The danger of having an unbelieving heart is that you lose the touch with God. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இருக்குமானால் அதற்கு விலையாக கொடுக்க வேண்டியது என்னவென்றால் தேவனோடு கூட இருக்க வேண்டிய தொடர்பை நாம் விட்டுவிடுவோம். That is what it means to falling away from the living God. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக என்றால் அதன் பொருள் இதுதான். To lose the touch with God. தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அறுபட்டு போகுது. So the devil can easily take a person away from God by this simple way. பிசாசானவன் இந்த எளிமையான இந்த வழியின் மூலமாக ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரித்து விடுகிறான். By taking away the faith that we can have in God. தேவன் மேலே ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை எடுப்பதன் மூலமாக தேவனோடு அவனுக்கு இருக்கிற தொடர்பை அவன் வெட்டி விடுகிறான். The devil knew if the faith can be removed from a person, then he can easily, you know, take that person away from God. பிசாசுக்கு நன்றாக தெரியும், ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை மாத்திரம் எடுத்து விட்டால் போதும் அவனை எளிதாக தேவனிடத்திலிருந்து பிரித்து விடலாம் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். Then you cannot have a inner rest God which God has promised to his people. அப்படி நாம் விலகிவிட்டோமானால் தேவன் மனிதனுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த உள்ளான அந்த சமாதானத்தை நாம் இழந்து விடுவோம். That rest God has promised not, you know, in a peaceful situation, but, you know, in trying situations also we can have that peace if you have faith in God. அதாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சமாதானமானது மிகவும் நமக்கு இலகுவாக எப்பொழுதும் போல நன்றாக போய் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளில் மாத்திரம் அல்ல, நாம் உபத்திரவத்திலே கஷ்டத்திலே கடந்து செல்லுகிற நெருக்கத்திலே போகிற அந்த சூழ்நிலைக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சமாதானம். No, without that inner rest we can come to the church. அப்படிப்பட்ட அந்த உள்ளான சமாதானம் இல்லாமலே கூட நாம் சபைக்கு வர முடியும். You can clap our hands and during times of singing. நாம் கரங்களை தட்டலாம், பாடல் வேளையிலே பாடல்களை பாடலாம். And we can sincerely hear the word of God. மிகவும் சீரியஸாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கூட நாம் கேட்க முடியும். And we will go back home, but all without faith. திரும்பவும் நாம் வீட்டுக்கு சென்று விடுவோம், ஆனால் இது எல்லா காரியமும் விசுவாசம் இல்லாமலேயே நடந்து முடிந்திருக்கும். You will have no rest. இதெல்லாம் செய்தாலும் கூட உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. The rest which God has promised to you. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இளைப்பாறுதல். But instead of that rest, you know what you'll have? அந்த இளைப்பாறுதலுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? Fear will be in your heart. உங்களுடைய இதயத்திலே பயம் வந்துவிடும். You will be paralyzed by fear. நீங்கள் பயத்தினால் செயலிழந்தவர்களாய் மாறிவிடுவீர்கள். You know, that is why we read in Jude verse 3 that we have to contend earnestly for our faith. அதைத்தான் யூதா 3 வசனத்திலே அந்த விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும் என்று. We can read that verse. அந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். Jude chapter verse 3. Yuda nirupam 3 adhigaram viswasathirkaga neengal dhairiyamai porada vendum endru ungalku ezhuthi unarthuvathu enakku avasiyamai kandathu. We are not to, you know, content for a faith that would get you some car or a house or a promotion or a good job. No. அதாவது ஒரு வீட்டுக்காகவோ அல்லது நல்ல வேலைக்காகவோ அல்லது பதவி உயர்வுக்காகவோ அப்படி அதை அவைகளெல்லாம் பெற வேண்டும் என்ற விசுவாசத்திற்காக நாம் தைரியமாக போராட வேண்டும் என்று எழுதவில்லை. But for the faith once handed over to the saints, பரிசுத்தவான்களுக்கென்று ஒருமுறை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். The faith Abraham had, the faith Moses had. ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம், மோசேக்கு இருந்த அந்த விசுவாசம், the faith that Joshua and Caleb they had, யோசுவாவும் காலேபும் கொண்டிருந்த அந்த விசுவாசம், what is that faith they had? எப்படிப்பட்ட விசுவாசம், என்ன விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது? God will give us what he has promised. தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை கண்டிப்பாக கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம், that was the faith of Joshua and Caleb. யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இருந்த விசுவாசம் அதுதான். Even if the giants are, even if the enemies are like giants, God will give us victory over them. அவர்களுக்கு இருந்த எதிரிகள் ராட்சதர்களை போல இருந்தாலும் கூட தேவன் வெற்றி கொடுப்பார். That is a, you know, that is a faith even Paul had. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த விசுவாசம் அப்படிப்பட்டதுதான். He said, he proclaimed, God's grace is sufficient for any situation. அவன் என்ன அறிக்கை செய்தான் என்றால், தேவனுடைய கிருபை என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானது. And he say, he proclaimed, if I am under grace, sin shall not have dominion over me. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ளாது என்று அறிக்கை செய்தான். Contending for such a faith. நாம் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது. You know, a Christian paralyzed by fear and unbelief, he would bring here, that a Christian would bring such a great damage to the kingdom of God than by any Christian who's died as a martyr for God. ஒரு அவிசுவாசமும் பயமும் உள்ள இருதயமுள்ள கிறிஸ்தவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வரும் பாதிப்பு மிகவும் அதிகமானது. தேவனுக்காக இரத்த சாட்சியை தேவனுக்காக இரட்சசாட்சியாய் மரித்து அதனால் ஒரு பாதிப்பை விட அவிசுவாசம் உள்ள இருதயமும் பயமும் உள்ள இருதயமும் கொண்ட கிறிஸ்தவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிவிடுவான். You know, a Christian died by persecution, he brings great honor to the kingdom of God. உபத்திரவத்தினாலே மரிக்கக்கூடிய கிறிஸ்தவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய ஒரு கனத்தை கொண்டு வருகிறான். Whereas a Christian who is paralyzed by fear, he brings such a honor to the kingdom of the devil. ஆனால் பயமும் அவிசுவாசமும் கொண்ட அந்த கிறிஸ்தவனோ பிசாசுனுடைய ராஜ்யத்துக்கு தான் ஒரு கனத்தை கொண்டு வருகிறான். To which kingdom do I bring honor to? எப்படிப்பட்ட ராஜ்யத்திற்கு நாம் கனத்தை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறோம்? Am I paralyzed by fear and unbelief in trying situations? மிகவும் இடுக்கமான சூழ்நிலைகளிலே பயமும் அவிசுவாசம் உள்ள இருதயமுள்ள மனுஷனாய் நான் இருக்கிறேனா? Or I trust in God and have that inner rest which he has promised? அல்லது தேவன் மேலே அவர் தேவன் எனக்காக கொடுத்த விசுவாசத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவனா இருந்து, தேவன் மேலே நம்பிக்கையா இருந்து விசுவாசித்து இளைப்பாறுதல் உள்ளவனா இருக்கிறேனா? No, the devil's target is our faith. The devil's target is our faith in the Lord Jesus Christ. பிசாசுனுடைய இலக்கு எல்லாம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தான். Unbelief and fear, they always go together. அவிசுவாசமும் பயமும் எப்பவுமே ஒன்றாக இணைந்து செல்லும். You know, people will say, I have faith, brother, but there is a little fear in me. ஜனங்கள் சொல்வார்கள், எனக்கு விசுவாசம் இருக்கிறது சகோதரரே, ஆனால் கொஞ்சம் பயமும் இருக்கிறது. A small fear that things will happen in a different way. இந்த காரியங்கள் இப்படி வித்தியாசமாக நடந்து விடுமோ என்ற ஒரு சின்ன பயம் இருக்கிறது. If there is any persistent fear in you, அப்படிப்பட்டதான ஒரு பயம் உங்களிடத்தில் இருக்குமானால், தொடர்ச்சியான அப்படிப்பட்டதான பயம் தொடர்ந்து உங்களிடத்தில் இருக்குமானால், that is a mark of unbelief, brothers and sisters. அது உங்களுக்கு அவிசுவாசம் இருக்கிறது என்பதன் அடையாளம் சகோதர சகோதரிகளே. You know, when something happens suddenly, you know, we might have a small jerk. a temptation to fear. நமக்கு ஏதாவது ஒன்று திடீரென நடக்கும் பொழுது நாம் பயப்படும்படியாக சோதிக்கப்படுவோம். You know, supposing you are walking on the road. நீங்கள் ரோட்ல நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். Suddenly a dead snake or a wounded snake falls in front of you. ஒரு அடிபட்ட ஒரு பாம்போ அல்லது செத்த பாம்போ உங்களுக்கு முன்பதாக விழுகிறது. Immediately you will have a jerk. உடனே நாம் சுதாரித்து நமக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படும். ஒரு one fear will come. திடீரென்று நமக்கு ஒரு நாம் அதிர்ச்சிக்குள்ளாவோம். But immediately we can recoup and you know, we will come to our senses. We know what is happening. உடனடியாக நாம் நம்மை சுதாரித்து கொண்டு என்ன நடந்திருக்கிறது என்று அந்த இயல்பு நிலைக்கு நாம் வருவோம். And we will go past that snake. நாம் அந்த நமக்கு முன்பதாக விழுந்த அந்த பாம்பை கடந்து நாம் அப்படி தள்ளி போய்விடுவோம். Like that, in a trying situation also, we will have a small jerk. அப்படித்தான் நமக்கு வருகின்ற அந்த நெருக்கமான உபத்திரவ நேரங்களில் கூட நமக்கு திடீரென்று ஒரு அதிர்ச்சி ஒரு பயம் உண்டாகும். But at that time, you know, we must confess, Lord, I know you are in control, Lord, in my life. அந்த நேரத்திலே நாம் தேவனை பார்த்து, ஆண்டவரே, நீ என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறீர். Nothing comes in my life, Lord, occurs in my life, happens in my life without your permission. நீர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியமும் வராது ஆண்டவரே. Since you have allowed it, you will help me, Lord. I know that. நீ இதை அனுமதித்திருந்தால் இதற்கு நீர் உதவி செய்வீர் ஆண்டவரே. அதை நான் அறிந்திருக்கிறேன். And you will take me through this situation. நீர் என்னை இந்த சூழ்நிலையின் வழியாக அழைத்து செல்வீர் ஆண்டவரே. I know, Lord, your grace is sufficient for this situation. இந்த சூழ்நிலைக்கு உம்முடைய கிருபை போதுமானது என்று நான் அறிவேன் ஆண்டவரே. Brothers and sisters, if we confess like that, then we can say we have faith. சகோதர சகோதரிகளே, நாம் இப்படி அறிக்கை செய்வோமானால் நமக்கு விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தம். But if we have a fear, that's a mark of our unbelief. ஆனால் அதற்கு பதிலாக நாம் பயப்படுவோமானால் அது அவிசுவாசத்தின் அடையாளம். You know, the devil succeeded with such tricks with the Israelites. உங்களுக்கு தெரியுமா, பிசாசானவன் இப்படிப்பட்டதான தந்திரங்கள் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களிலே அவன் வெற்றி பெற்றான். They have seen amazing miracles. அவர்கள் மிகவும் அற்புதமான அற்புதங்களை, அருமையான அற்புதங்களை பார்த்தார்கள். Now again let us turn to Psalm 76. மீண்டுமாக நாம் சங்கீதம் 76 க்கு திருப்புவோம். Let us listen to these verses carefully, brothers and sisters. இந்த வசனங்களை மிகவும் ஜாக்கிரதையாக கவனிப்போம் சகோதர சகோதரிகள். So important, this what we are talking about is so important for our Christian life. இங்கே பேசப்படுகிற காரியங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான காரியங்கள். Yeah, we heard last week also. நாம் கடந்த வாரத்திலும் கேட்டோம். But this week also the Lord wants us to hear the same thing, similar thing. இந்த வாரத்திலும் தேவன் இதே காரியங்களை கேட்கும்படி தேவன் விரும்புகிறார். Now Psalm 78. சங்கீதம் 78 வெர்ஸ் 12-15, 12-லிருந்து 15 வசனங்கள். சங்கீதம் 78. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பதாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ரா முழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். He wrought wonders in the land of Egypt. He divided the sea and you know, he made waters to stand up like a heap. அவர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து மிகவும் அருமையான அற்புதங்களை செய்தார். செங்கடலை இரண்டாக பிளந்து அதிலே வழி உண்டாக்கி ஒரு பெரிய சுவர் போல தண்ணீரை அவர் நிற்கும்படி செய்தார். He led them by cloud, by day and night with the light of fire. பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி சம்பத்தினாலும் அவர்களை நடத்தினார். And they were thirsty. When they were thirsty and when they needed water, he split the rocks and in the wilderness and gave them water in plenty. அவர்கள் தாகமாய் இருந்த பொழுது வனாந்திரத்திலே பாறையிலிருந்து அவர் தண்ணீரை புறப்பட பண்ணினார். It's wonderful things the Lord did to them. So many other things that the Lord did to them. அருமையான காரியங்கள், இன்னும் பிற மிகவும் அருமையான காரியங்களை தேவன் அவர்களுக்கு செய்தார். But in verse 17 there is a horrible testimony about those Israelites. ஆனாலும் கூட 17 ஆம் வசனத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பயங்கரமான ஒரு சாட்சியை தேவன் சொல்கிறார். Holy Spirit has written like this in verse 17. பரிசுத்த ஆவியானவர் 17 ஆம் வசனத்திலே இப்படித்தான் எழுதி இருக்கிறார். Yet in spite of all these miracles, they still continued to sin against him. என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். Yeah, to rebel against the most high in the desert. அவர்கள் மிகவும் உன்னதமானவருக்கு விரோதமாய் அந்த வறண்ட வெளியிலே அவர்கள் கோபம் மூட்டினார்கள். So they continued in their sin. தொடர்ந்து அவர்கள் பாவத்திலே இருந்தார்கள். In what sin did they continue? அவர்கள் எந்தபடியான எப்படிப்பட்ட பாவத்திலே அவர்கள் தொடர்ந்து இருந்தார்கள்? No, their sin is not in asking for meat. மாம்சம் கேட்ட புசிப்பதற்கு இறைச்சி கேட்ட அந்த பாவம் அல்ல. You know, in verse 18 we read, you know, in the heart they put God to test by asking food according to their desire. 18th vasanathile sollapattirukkirathu thangal ichai ketra bhojanathai kettu thangal irudhayathile devanai parichai paathargal endru eludhi irukkirathu. Sin is not asking God according to their, that is not the desire, that is not the sin. Thangal ichaigalin padi ketta devanidathile ketta adu andha kaaryam paavam alla. They asked for meat in the wilderness. வனாந்திரத்திலே அவர்கள் இறைச்சி கேட்டார்கள். I think God's problem with them is not, you know, because they asked meat. அவர்கள் இறைச்சி கேட்டது தேவனுக்கு பிரச்சனையாக இருக்கவில்லை. It is the unbelief that is attached to that request. ஆனால் அவர்கள் அப்படி கேட்ட அந்த விண்ணப்பத்திலே அவ்விசுவாசம் ஒட்டி கொண்டு இருந்தது. No, verse 19 and 20. 19 மற்றும் 20 வசனங்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். They saw the miracle of, you know, the rock being split and water gushing out and quenching their thirst. அவர்கள் கண்மலையை அடித்து அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அவர்கள் தாகம் தீர்ந்தது. அப்படிப்பட்டதான ஒரு அற்புதத்தை கண்டார்கள். But now they are testing God. Can God give us meat? Can God give us other food? ஆனால் இப்பொழுது அவர்கள் தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். தேவன் வனாந்திரத்திலே எங்களுக்கு போஜனத்தை உணவை ஆயத்தப்படுத்த முடியுமோ? It is the unbelief that is attached to that desire that caused God's anger towards them. அவர்கள் அப்படி கேட்ட தேவனிடத்திலே அந்த கேட்ட அந்த விண்ணப்பத்தோடு கூட அவிசுவாசம் ஒட்டி கொண்டிருந்தது. அதுதான் தேவனை கோபப்படுத்தியது. Yeah, God's anger against them is because of their unbelief. தேவன் அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாய் தான் அவர்கள் மேல் கோபப்பட்டார். Verse 22. 22 வசனம். Because they did not believe in God and did not trust in his salvation. யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. 21 ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால். You know, asking God for some legitimate need may not be a sin. தேவனிடத்திலே இந்த உலகத்துக்கு தேவையான காரியங்களை குறித்து நாம் விண்ணப்பம் பண்ணுவது ஒருவேளை அது பாவமாக இல்லாமல் இருக்கலாம். நமக்கு தேவையான காரியங்களை குறித்து நாம் விண்ணப்பிப்பது ஒருவேளை பாவம் இல்லாமல் இருக்கலாம். But unbelief and murmuring attached to that when there is a delay in getting from God, that is sin, that is unbelief. ஆனால் அப்படி கேட்கிற அந்த விண்ணப்பத்தோடு கூட முறுமுறுப்பும் அவிசுவாசமும் கலந்து இருக்குமானால், இதோ தேவன் இப்படி தாமதப்படுத்துகிறாரே என்று சொல்லி முறுமுறுப்போமானால் அது பாவமாக இருக்கும். Yeah, when God delays, when we are not finding a solution in the vicinity, then, you know, when we start murmuring because of that, then it becomes a sin. இதோ நாம் பார்க்கும் பொழுது தேவன் தாமதித்துக் கொண்டே வருகிறார், இதை பார்த்து நாம் முறுமுறுப்போமானால் அது பாவமாக மாறிவிடும். No, God gave them everything they wanted. அவர்கள் கேட்ட எல்லா காரியங்களையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். He gave them meat. அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார். But still they sinned. ஆனால் இன்னும் அவர்கள் பாவம் செய்தார். We read in verse 32. 32 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In spite of all this they still sinned and did not believe in his wonderful works. இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். They did not believe. அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. And God took it, you know, seriously. He did not take it very lightly. இந்த அவருடைய அவிசுவாசத்தை தேவன் மிகவும் லேசாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை அவர் சீரியஸாக எடுத்துக்கொண்டார். Even today God doesn't take unbelief lightly. இந்த நாளிலும் கூட நம்முடைய அவிசுவாசத்தை தேவன் கண்டுகொள்ளாமல் அவர் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை. அதை we have to pay a price. நமக்கு அவிசுவாசம் இருக்குமானால் நாம் அதற்கு ஒரு விலையை கொடுத்தாக வேண்டும். The Israelites paid a price. இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு ஒரு விலையை, கிரயத்தை செலுத்தினார்கள். They did not enter into rest. அவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை. They did not get what God promised them. தேவன் அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை அவர்கள் பெறவில்லை. But instead, அதற்கு பதிலாக we read in 33 33ஆம் வசனத்திலே he brought their days to an end in futility and their years in sudden terror. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். He brought their days to an end in futility. அவர்களுடைய நாட்கள் எல்லாம் விருதாவாக ஒன்றுமில்லாமல் முடிந்தது. The life they lived is a waste. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் வீணாகியது. That is the price of unbelief. அவிசுவாசத்திற்கு அவர்கள் கொடுத்த விலை அதுதான். The brothers and sisters, it is same for us too. சகோதர சகோதரிகளே, நமக்கும் அதேதான். If I don't see God's hand in everything and murmur and complain about the delays that happens in my life, நான் தேவன் என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றிலும் தேவனை பார்க்காதபடி நான் முறுமுறுத்து குறை சொல்லுகிறவனாய் இருப்பேன். ஆனால் and if I fight with flesh and blood நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கூட நான் போராடி கொண்டிருப்பேனானால் then my life, the only one life God has given me, will end in futility. தேவன் கொடுத்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கை அப்படி நான் இருக்கும் பொழுது அது வெறுமையாய் விருதாவாய் முடிந்துவிடும். The root of all evil is unbelief. Ella theemigalukkum vera irpadu avishwasam dhaan. The root of the lust problem is unbelief. Ichchayinal varakudiya prachanigal ellam kaaranam avishwasam dhaan. The root of love of money is unbelief. Pana aasayin ver avishwasam dhaan. We don't trust that God will meet all my needs. Yen endral devan enudaiya thevigal ellavatrayum sandippar endru naam vishwasippadillai. We think only if we stack money and we have a, you know, fat bank account, only then, you know, we will have that rest. Naan idho enudaiya vangi kanakkile alladhu enudaiya veettile panathai kuithu veithal dhaan enakku ilaipaarthal kidaikkum endru solli naam nambugirom. Only then we think that our future will be secured. Appadi panam serthu veithal dhaan enudaiya edirgaala vaalkai paadhugaappaga irukkum endru naam nenaikkirom. You know, many businessmen and politicians, they stacked up lot of money. Tholil seigiravargalum அநேக அரசியல்வாதிகளும் அநேக பணத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். And we all know what happened to that a month ago. நாம் பார்த்தோம் ரெண்டு மாதங்களுக்கு முன்பதாக அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று நாம் பார்த்தோம். Everything became just a paper. எல்லாமே வெறும் பேப்பராக ஒரு கடிதாசியாக மாறிவிட்டது. You know, in the New Testament we read about Demas. நாம் புதிய உடன்படிக்கையிலே நாம் தேமாவை குறித்து வாசிக்கிறோம். You know, Paul said he went after the world. பவுல் சொல்கிறார் அவன் உலகத்தின் பின்னே போய்விட்டான் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். Probably he went after money. என்னவென்றால் அது அவன் பணத்தின் பின்னாக போய்விட்டான். Or he went after prosperity. செழிப்பின் பின்னால் போய்விட்டான். Or to get a name for himself, to become a famous preacher. அவன் அல்லது ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியாராக வர வேண்டும் என்று தனக்கு கிடைக்கிற அந்த பெயரின் பின்னே அவன் போய்விட்டான். Or to become a famous healer. அல்லது ஒரு பிரபலமான சுகமளிக்கிறவர் என்ற பட்டத்தை பெற வேண்டும் என்று அதன் பின்னே போய்விட்டான். I think his life would have ended in futility. ஆனால் நான் நினைக்கிறேன் அவனுடைய வாழ்க்கை விருதாவாய் தான் முடிந்திருக்கும். Definitely it was not like the life of Paul or Timothy. பவுலை போலவும் திமோத்தேயுடைய வாழ்க்கை இருந்ததை போலவும் அவனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இருந்திருக்காது. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, unbelief is a worse sin. அவிசுவாசம் மிகவும் மோசமான பாவம். And fear is no less than that. Fear is also no less than that. பயமும் கூட அதுக்கு குறைவானது கிடையாது. பயமும் மோசமான பாவம் தான். You know, the devil has made, you know, Christians to believe, you know, some powerful lies. பிசாசு என்ன செய்திருக்கிறான் என்றால் கிறிஸ்தவர்களை மிகவும் பயங்கரமான வல்லமையுள்ள பொய்களை நம்பும்படி அவன் செய்திருக்கிறான். One such lie he has made Christians to believe is, அவன் கிறிஸ்தவர்களை அப்படி நம்ப செய்த ஒரு பொய் என்னவென்றால், If you follow Jesus, நீ இயேசுவை பின்பற்றினால், or if you are in the center of God's will, அல்லது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருப்பீர்களானால், there won't be any problem. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. I repeat again, this is the lie of the devil. நான் திரும்பவுமாக சொல்லுகிறேன், இது பிசாசுனுடைய பொய். That is, if you follow Jesus, நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீர்களானால் or if you are in the center of God's will நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருப்பீர்களானால் the devil's lie is he says there won't be any problem for you பிசாசு அப்படி இருக்கும் பொழுது பிசாசு சொல்லுகிற ஒரு பொய் என்னவென்றால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது it doesn't sounds like a lie isn't it இது பார்ப்பதற்கு ஒரு பொய்யை போல நமக்கு தோன்றாது it looks like a good truth இது ஒரு நல்ல சத்தியம் போல நமக்கு தோன்றும் if we follow jesus there won't be any problem நான் இயேசுவை பின்பற்றுவேனானால் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது but what the new testament says is entirely different ஆனால் புதிய உடன்படிக்கை சொல்லுவது மிகவும் முற்றிலும் வித்தியாசமானது the life of the new covenant saints says it otherwise புதிய உடன்படிக்கையில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சொல்லுகிறது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது and if you read if you study the life of the new covenant saints we will clearly see this fact is a lie it's a lie of the devil நாம் மிகவும் ஜாக்கிரதையாக புதிய உடன்படிக்கையின் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் படிப்போமானால் இது பிசாசு சொல்லுகிற பொய் என்பது நமக்கு நன்றாக தெரியும் you know, Jesus never taught anything like that ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி எந்த காரியத்தையும் அவர் உபதேசிக்கவில்லை in fact you know what he said அவர் அதற்கு மாறாக அவர் என்ன உபதேசித்தார் தெரியுமா he said in this world you will have tribulations இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும் the lord said you will be hated by others நீங்கள் மற்றவர்களால் சிறைச்சேதம் செய்யப்படுவீர்கள் hated by others நீங்கள் மற்றவர்களால் வெறுக்கப்படுவீர்கள் மற்றவர்களால் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள் and your own family will be against you உங்களுடைய சொந்த குடும்பத்தாரே உங்களுக்கு எதிராக இருப்பார்கள் but he also has promised ஆனாலும் அவர் கூடவே இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் இன்னொரு காரியத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் he promised that he will never leave us nor forsake us அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணினார் he will never leave us as an orphans நம்மை அவர் அநாதைகளைப் போல அவர் நம்மை விட்டு விடுவதில்லை yeah he will never forsake us அவர் நம்மை கைவிடுவதில்லை Now there is I want to show a wonderful this wonderful truth from Mark chapter 6 Mark suvishesham 6am adhigarathilirund oru arumaiyana oru satyathai ungalku kaanvikka verum This is a wonderful incident idu oru arumaiyana oru sambhavam idu oru arumaiyana oru nigalvu Mark 6 Jesus just you know at that time he just fed 5000 people ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்த அந்த சூழ்நிலையிலே and after that in verse 45 அவர் அப்படி 5000 பேரை போஷித்த பிறகு 45ஆம் வசனம் immediately Jesus made his disciples get into the boat and go ahead of him to the other side to Bethsaida which he himself was sending the crowd while he was sending the crowd away அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் you know it says this verse says that Jesus made his disciples get into the boat Jesus himself made them to get into the boat இந்த வசனத்தை நாம் கவனமாய் வாசித்தோமானால் ஆண்டவராகிய இயேசுதான் அவருடைய சீஷர்களை படவில் ஏறி பெத்சாயிதாவுக்கு நமக்கு முன்னே போகும்படி அவர் அனுப்புகிறார் so that is perfectly god's will அது முழுமையான ஒரு தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது these disciples were in the midst of god's will when they get into the boat ஆண்டவருடைய சீஷர்கள் படகிலே ஏறும் பொழுது அவருடைய அவர்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறார்கள் No, the day you got married, you are 100% sure the partner that God has given you is perfectly God's will. நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்த வாழ்க்கை துணை 100% இது தேவனுடைய சித்தத்தின்படி வந்த வாழ்க்கை துணை தான் என்று நம்புவீர்கள். Maybe the job that you are in, initially you are 100% sure that it was perfectly God's will. அல்லது ஒரு வேலையிலே நீங்கள் ஆரம்பத்திலே சேரும் பொழுது இது 100% தேவனுடைய சித்தத்தின்படி வந்த வேலை தான் என்று நம்புவீர்கள். But you know what happened to the disciples after that? ஆனால் அவருடைய சீஷர்களுக்கு அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா in this incident இந்த சம்பவத்திலே it says the in verse 48 48ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது the wind was against them காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் the same incident was written by John also, John the Apostle. இந்த இதே காரியம் அப்போஸ்தலனாகிய யோவானாலும் எழுதப்பட்டிருக்கிறது. John chapter 6. யோவான் 6 அதிகாரம் verse 18. 18 வசனம். Says the same incident. அதே காரியம். The sea began to stir up because a strong wind was blowing. பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. It was calm initially. அந்த கடலானது ஆரம்பத்திலே அமைதியாக இருந்தது. When they started out, it was so calm. அவர்கள் பயணத்தை துவக்கும் பொழுது கடல் மிகவும் அமைதியாக இருந்தது. Then it began to be stirred up. ஆனால் அதன் பிறகு பெருங்காற்று அடித்தபடினாலே கொந்தளிக்க ஆரம்பித்தது. Now everything was going smooth initially. ஆரம்பத்திலே எல்லாமே நன்றாகத்தான் போய் கொண்டிருக்கும். But suddenly no problem came in the marriage. ஆனால் அந்த திருமணத்திலே திடீரென்று ஒரு பிரச்சனை வரும். Or in the office. அலுவலகத்திலேயும் கூட. And we were struggling. அப்பொழுது நாம் அதிலே போராடுவோம். And you start doubting. திடீர் நமக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். Whether this is the person God has given me as a partner. தேவன் தான் இந்த வாழ்க்கை துணை எனக்கு கொடுத்தாரா? Is it God's will for me? Did I choose the right partner? இந்த வாழ்க்கை துணையாக இவரை நான் தேர்ந்தெடுத்தது தேவனுடைய சித்தம் தானா? Whether this is the right job I took? நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற வேலை தேவனுடைய சித்தத்தின்படி உள்ள வேலை தானா? The devil put lot of doubts into our mind. பிசாசானவன் நம்முடைய மனதிலே அநேக சந்தேகங்களை அவன் போடுவான். He will say this husband is not God's will for your life. இந்த கணவர் தேவனுடைய சித்தத்தின்படி உனக்கு கிடைத்த கணவர் அல்ல என்று சொல்வான். This wife is not according to God's will. இந்த மனைவியானவள் தேவனுடைய சித்தத்தின்படி உனக்கு வந்த மனைவி அல்ல என்று சொல்வான். This job is not the according to God's will. இந்த நீ செய்கிற வேலை தேவனுடைய சித்தத்தின்படி உனக்கு கிடைத்த வேலை அல்ல. And that is why you are in the trouble today. நீ தேவனுடைய சித்தத்தின்படி வந்திருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்காது. You know what the devil will say at that time? You know what devil will say at that time? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிசாசு என்ன சொல்வான் தெரியுமா? If God had really loved you, he would not allow such things in your life. தேவன் உண்மையாகவே உன்னை நேசித்திருப்பாரானால் இப்படிப்பட்டதான பிரச்சனைகளை உன் வாழ்விலே அவர் அனுமதித்திருக்கவே மாட்டார். He would not have put you in trouble now. உன்னை இந்த பிரச்சனையிலே அவர் உன்னை விட்டு வைத்திருக்கிற மாட்டார். He is not caring for you as the Bible proclaims. அவர் வேதம் சொல்லுகிறபடி அவர் உன்னை அவர் உனக்காக அவர் உன்னை அவர் பாதுகாக்கவில்லை, உன்னை விசாரிக்கவில்லை. You know, you followed the Lord and chose his will. நீ தேவனை பின்பற்றி அவருடைய சித்தத்தை பற்றி போனாய். But see the trouble you are facing instead of blessings. நீ அப்படி போன உனக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு பதிலாக நீ உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கிறது பார். God is not listening to your prayers. உன்னுடைய ஜெபங்களை தேவன் கேட்பதே இல்லை. See how long you have been praying for this problem. நீ எவ்வளவு நாள் தான் இந்த பிரச்சனைக்காக நீ ஜெபித்துக் கொண்டே இருக்க போகிறாய்? There is no answer. தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலும் இல்லை. Even though you follow him, there is no answer. நீ அவரை பின்பற்றி போனாலும் கூட அவரிடத்திலிருந்து உனக்கு பதில் இல்லை. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, this is a lie of the devil. இந்த காரியங்கள் எல்லாம் பிசாசினிடமிருந்து வருகிற பொய்கள். But do you know what the Lord was doing when the disciples were in trouble? அந்த சீஷர்கள் பிரச்சனையிலே அந்த கடல் கொந்தளிப்பிலே இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? We read that in Mark chapter 6 verse 46. அதை நாம் மார்க் சுவிசேஷம் 6 அதிகாரம் 46 வசனத்திலே வாசிக்கிறோம். He left for the mountain to pray. அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். He was praying for his disciples. அவருடைய சீஷர்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். No, he is not, you know, God is not sitting in heaven today and enjoying the trouble that you are going through. No. இதோ தேவன் பரலோகத்திலே உட்கார்ந்து கொண்டு நீ கடந்து போகிற உன்னுடைய பிரச்சனைகள் உபத்திரவங்களை எல்லாம் பார்த்து அவர் ரசித்துக் கொண்டிருக்கவில்லை. He is praying there. He is interceding for us there. அவர் அங்கே உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Not only that. அது மாத்திரமல்ல, you know, in verse 48 we read, 48 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். It says, seeing them straining at the oars, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, he saw them straining at the oars, அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதே அவர் பார்த்தார். Yes, brothers and sisters, God knows the struggle that you are in today. ஆம் சகோதர சகோதரிகளே, நீங்கள் வருத்தப்படுகிற உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். God knows the struggle that you are struggling against that particular sin which is besetting you again and again. உங்களை மறுபடியும் மறுபடியுமாக வஞ்சிக்கிற, நீங்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை, அந்த போராட்டத்தை தேவன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். God is seeing the struggle that you have in your marriage life. உன்னுடைய திருமண வாழ்க்கையிலே நீ போராடி கொண்டிருக்கிறதை தேவன் பார்க்கிறார். The struggle that you have against the lust and anger. கோபத்தின் மேலும் கோபத்தினாலும் இச்சையினாலும் நீ போராடுகிற போராட்டத்தை தேவன் பார்க்கிறார். The struggle that you have, you know, with the hatred, that unforgiving attitude. மன்னிக்க முடியாத சுபாவத்தினாலே உனக்கு வருகிற அந்த வெறுப்பை, அந்த போராட்டங்களை தேவன் பார்க்கிறார். Yeah, God knew that the wind is so strong. தேவனுக்கு தெரியும் காற்று மிகவும் பலமுள்ளதா இருக்கிறது என்று தேவன் அறிவார். God knew that the wind was against you. அந்த பெருங்காற்று உனக்கு விரோதமாய் இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். Seeing them straining at the words for the, that the wind was against them. அவர் பார்த்தார், அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் தண்டு காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதை வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். No, he was watching that. He was monitoring that. அவர்களுடைய வருத்தத்தை, அந்த பிரச்சனையை தேவன் அவர் கண்காணித்துக் கொண்டு அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். The first watch went away. Watched. ஒரு ஜாமம் ராத்திரியிலே நாலாம் ஜாமம் ஒரு ஜாமம் போய்விட்டது. And the second watch also gone. இரண்டாம் ஜாமமும் போய்விட்டது. The Lord was looking at the disciples. தொடர்ந்து தேவன் அவருடைய சீஷர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். And the Lord knew my disciples can bear up to the third watch. தன்னுடைய சீஷர்கள் மூன்றாம் ஜாமம் வரைக்கும் தாங்குவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். They knew, God knew that you can bear up to this point. நீ எந்த ஒரு அந்த பர்டிகுலர் பாயிண்ட், அந்த எது வரைக்கும் நீ தாங்குவாய் என்பதை தேவன் அறிவார். At the fourth watch, verse 48. நாலாம் ஜாமத்திலே, at the fourth watch, 48ஆம் வசனத்திலே, நாலாம் ஜாமத்தில், he came to them. கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து, he came to them. அவர்களிடத்திலே அவர் வந்தார். He did not delay. அவர் தாமதிக்கவில்லை. He will not delay even today. இந்த நாளிலும் அவர் தாமதிக்கிறதில்லை. But you know, when the problem solver came to them, உங்களுக்கு தெரியுமா, அந்த பிரச்சனையை தீர்க்கிறவர், அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கிறவர் அவர்களிடத்திலே கடந்து வந்த பொழுதும் கூட, they saw him and terrified. அவரை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். We read that in verse 50. 50ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். For they all saw him and were terrified. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். You know, even in our life, when God sends a solution, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்கு ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்வை அனுப்பும் பொழுது, sometimes we, you know, we hesitate to receive that solution. அப்படி தேவன் கொடுக்கிற அந்த தீர்வை நாம் வாங்கிக் கொள்வதற்கு நாம் யோசிப்போம், தாமதிப்போம். The advice given by godly men, தேவ மனுஷர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், we don't receive, we ignore it. அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் அவை நாம் புறக்கணித்து விடுவோம். What a trick the devil plays. பிசாசு எப்படி ஒரு தந்திரமான காரியங்களை செய்கிறான் பாருங்கள். You know, the disciples said, it is not God, it is a ghost. சீஷர்கள் எல்லாம் சொன்னார்கள், இது ஆவேசம் என்று சொல்லி, இது பிசாசு என்று சொல்லி, பேய் என்று சொல்லி அவர்கள் அலைந்தார்கள். ஆவி, ஆவி. சீஷர்கள் எல்லாம் அவரை பார்த்து, ஏதோ ஒரு ஆவி வந்திருக்கிறது என்று சொல்லி ஆவேசம் அடைந்து கலக்கம் அடைந்தார்கள். And they feared. அவர்கள் பயப்பட்டார்கள், கலக்கம் அடைந்தார்கள். You know, when godly men give you a suggestion, you know, we sometimes we hesitate, we fear. தேவ மனுஷர்கள் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதாவது ஆலோசனைகளை நமக்கு சொல்லும் பொழுது அதை கண்டு நாம் பயப்படுகிறோம். But in this incident, you know, the Lord knew the tricks of the devil. இந்த சம்பவத்திலே பிசாசுனுடைய தந்திரத்தை தேவன் அறிந்தவராயிருந்தார். And you know what the Lord did? He immediately spoke a word to them. உடனடியாக தேவன் என்ன செய்தார்? உடனடியாக அவரிடத்திலே பேசினார். The only medicine, the only cure to the devil's lies is God's word, brothers and sisters. பிசாசுனுடைய பிரச்சனைகளுக்கு, அவனுடைய பொய்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு தேவனுடைய வார்த்தை தான், சகோதர சகோதரிகளே. The word that comes out of mouth of God in that situation. தேவனுடைய வாயிலிருந்து அந்த கனப்பொழுதிலே வந்த வார்த்தையினாலே, That is the only solution. That is the only medicine. அதுதான் அதற்கான மருந்து, அதற்கான தீர்வு. He said, it is I. Verse 50, it is I. 50ஆம் வசனத்திலே, திடன் கொள்ளுங்கள், நான் தான். It is I who put you in the boat. இந்த படகிலே உங்களை அனுப்பியது நான் தான். I have been watching you. நான் உங்களை கண்காணித்துக் கொண்டே பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். I will not allow any difficulty beyond your ability. உங்களுடைய திராணிக்கு மேலாக எந்த ஒரு பிரச்சனையும் நான் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன். It is I. நான் தான். There is no problem which I cannot solve. என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. There is no sin, you know, which I can't give you victory for you. நான் உனக்கு ஜெயம் கொடுக்க முடியாத, வெற்றி கொடுக்க முடியாத எந்த பாவமுமே கிடையாது. There is no sin which I cannot save you from. நான் உன்னை பாதுகாக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமே கிடையாது. Take courage. தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். It is I. அது நான் தான். Don't be afraid. பயப்பட வேண்டாம். Brothers and sisters, let us take this verse to our heart. சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். Don't hesitate, you know, like the disciples. சீஷர்களை போல நாம் தாமதிக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். Lord said, take courage, it is I, do not be afraid. தேவன் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். You know, in verse 48, உங்களுக்கு தெரியுமா 48ஆம் வசனத்திலே, it says he, in the last part it says he intended to pass by them. 48ஆம் வசனத்திலே அது கடைசி பகுதி, அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். But the disciples finally had a willingness to receive him into the boat. அவர்களை கடந்து போகிறவர்களை போல காணப்பட்டாலும் கூட அவருடைய சீஷர்கள் அவரை படகிலே ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவராய் இருந்தார்கள். That is a good thing they did. அவர்கள் செய்த ஒரு அருமையான நல்ல காரியம் அதுதான். They had a heart to receive him. தேவனை, ஆண்டவராகிய இயேசுவை தங்களுடைய படகிலே ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாய் இருந்தார். In the midst of the problem, they had a heart to receive Jesus into their heart. அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளின் into the boat. அவர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனையான சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசுவை தங்களுடைய படகிலே ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாய் இருந்தார். You know, these disciples, they were, you know, very good fishermen. அந்த சீஷர்கள் எல்லாம் அருமையாக மீன் பிடிக்கிறவர்கள். Now they would have seen so many storms like this. இதே போல எத்தனையோ புயலை அவர்கள் பார்த்திருப்பார்கள். But they did not think, okay, we are good fishermen, we know how to handle all these things. ஆனால் அவர்கள், நாம் நன்றாக மீன் பிடிக்கிறவர்கள், ஏற்கனவே நல்ல அனுபவம் இருக்கிறது, இந்த பிரச்சனையை நம்மளே கையில எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. We don't need anybody else's help. யாருடைய உதவியும் தேவையில்லை என்று அவர்கள் நினைக்கவில்லை. No, they were willing to receive the help from God. அவர்கள் தேவனிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாய், விருப்பமுள்ளவர்களாய் இருந்தார்கள். When he got into the boat, அதன் பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படகிலே ஏறிய பிறகு, Verse 51, 51ஆம் வசனம், அவர்கள் இருந்த படகில் ஏறினார். Then the wind stopped. அப்பொழுது காற்று அமர்ந்தது. What is the lesson? இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? If you follow him, நாம் அவரை பின்பற்றும் பொழுது, ஈவன் இஃப் யூ ஆர் இன் தி சென்டர் ஆஃப் காட்ஸ் வில், நாம் அவருடைய தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே இருக்கும் பொழுதும் கூட, வி வில் ஹேவ் எ ப்ராப்ளம், நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். பட் ஜீசஸ் இஸ் தேர் ஃபார் அஸ் டு கம் அட் தி ரைட் டைம். ஆனால் புட் அன் எண்ட் டு தட் ப்ராப்ளம். அப்படி பிரச்சனைகள் இருக்கிற அந்த சமயத்திலேயும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்திலே அந்த பிரச்சனையிலே வந்து அதை, அந்த பிரச்சனையை முடிக்க வல்லவராய் இருக்கிறார். And we also learned he will not come in the third watch or the second watch or the fourth watch, third watch. நாம் இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அவர் முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமத்தில் எல்லாம் அவர் வரவில்லை. But he will come at the right time. ஆனால் அவர் சரியான நேரத்திலே, நாலாம் ஜாமத்திலே அவர் வந்தார். Faith can wait, brothers and sisters. Faith can wait. விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நாம் காத்திருப்போம் சகோதர சகோதரிகளே. Even in the Old Testament, the psalmist says, many are the afflictions of the righteous. பழைய உடன்படிக்கையிலும் கூட சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேக உபத்திரவங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. Psalm 34, சங்கீதம் 34, Verse 19, சங்கீதம் 34 19ஆம் வசனம், many, Psalms 34 verse 19, many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Underline that word, all. இந்த வார்த்தையை எல்லாவற்றிலும் என்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். The Lord delivers him out of them all. தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். That's a promise. அது அருமையான வாக்குத்தத்தம். And that was the experience of the saints in the Bible. வேதத்திலே வேதாகமத்திலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய அனுபவம் அது. And that is the experience of all godly men. அப்போஸ்தலனாகிய பவுல், தேவ மனுஷனாகிய பவுலினுடைய அனுபவம் அது. All godly men. எல்லா தேவ மனுஷர்களுடைய அனுபவமும் அது. Brothers and sisters, let us not, you know, give place to unbelief or fear. சகோதர சகோதரிகளே, அவிசுவாசத்திற்கோ பயத்துக்கோ நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க வேண்டாம். The Lord said, take courage. தேவன் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். It is high. நான் தான். May the Lord give us such a faith in the days to come. வருகிற நாட்களிலே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.